வச்ச மல்லிக முட்டு உதிருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானரே மாமன் பேரை சொல்லி சொல்லி ஆளானரே ரொம்ப நாளானரே. காத்து அள்ளிருக்கு தாலி செய்ய நேத்து சொல்லிருக்கு இது சாயங்காலமா முல்லப்பூ சூடு மெல்லப்பாய் போடு சூடு ஏத்து கொத்தி வச்ச மல்லிகம் மட்டு புதுருச்சி வக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாம பேரு சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே. Thank you.